ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீ வேகா சேது ஸ்தோத்ரம் முதல் பத்யம். ஏகம் வேகவதி மத்யே ஹஸ்தி ஷைலே ச த்ருஷ்யதே உபாய ஃபல பாவேன ஸ்வயம் வ்யக்தம் பரம் மஹ. ஏகம் வேகவதி மத்யே ஹஸ்தி ஷைலே ச த்ருஷ்யதே உபாய ஃபல பாவேன ஸ்வயம் வ்யக்தம் பரம் மஹ. நாம் இந்த வேகா சேது ஸ்தோத்திரத்தினுடைய அறிமுகம், அந்த அறிமுகத்தில் இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம். உபோத்தாட்டத்தில் வேகா சேதுன்னு சொன்னால் வேகவதி ஆற்றின் நடுவே ஒரு பாலமாக அணையாக பகவான் என்ன பண்ணான், அவதரித்து தோன்றி அவளுடைய வேகத்தை கட்டுப்படுத்தி பிரம்மா செய்த வேள்வியை காத்தான், பிரம்மா பிரார்த்தித்தவாறு காத்தான். அதில் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் யதோக்த காரியன்றதெல்லாம் பார்த்தோம். அதற்கு பிறகு திருமகேஷியாகவருடைய சரித்திரத்திலே அதேமாதிரி பண்ணான்னு பகவான் பண்ணான். அதனால் யதோக்த காரியன் பகவானுக்கு திருநாமம். அதை கேட்டுட்டு இந்த நம்முடைய சங்க சத்சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாகவதோத்தமே குழந்தையும் ஆறாமுதாகுவானோ அதே மாதிரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் தான் அப்படின்னு அவளுக்கு ஒரு அது தோன்றி அடியனுக்கு விஞ்ஞாபித்தார். வாஸ்தவம் தான், பகவான் வந்து எல்லா பக்தர்களுக்குமே எல்லா நிலைகளிலுமே அவன் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக தான் இருக்கான். அதனால் ரொம்ப பொருந்தும் அது. இதுதான் குறிப்பாக இந்த யதோக்த காரியம் இவருக்கு திருநாமே இங்கே அமைஞ்சிருக்கு. இப்போ ரெண்டு அர்ச்சாவதார சம்பந்தம் உண்டு இங்கே. ஒன்று வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜன், அவன் யாகத்திலிருந்து தோன்றியவன், அதற்கு காரணமாக இருந்த பெருமாள் இந்த யதோக்தகாரி. ஸோ உபாயமாக இருந்தவன் யதோக்தகாரி, அந்த உபாயத்துக்கு பலனாக அவதரித்தவன் வரதராஜன், தேவாதிராஜன். அதனால் ரெண்டு பேருமே அழகாக இணைத்து ஒரு பத்தியம். உபாய பல பாவேன ஸ்வயம் வியக்தம் பரமாக ஏகவதி மத்தியே ஹஸ்தி ஷைலேச்ச திருஷ்யதே. இது நம்ம ஸ்தோத்திரத்தை தான் அனுபவிக்கிறோம், இங்கே பத்தியத்தை அனுபவிக்கிறோம், சம்ஸ்கிருதத்தை பார்க்கிறோம். இருந்தாலும் வேகவதி நதி, அதனால் அது எனக்கு இந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறேன். ஆதங்கத்தை நம்ம கொஞ்சம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் குறிப்பாக எல்லாமே பகவானுடைய விபூதி, உபய விபூதி, லீலா விபூதின்னு சொல்லக்கூடியவர்கள், கொண்டாடக்கூடியவர்கள், இந்த இயற்கையை பற்றி கொஞ்சம் விசாரப்படணும். நதிகள்லாம் ஏதோ நம்மளால் முடிஞ்சது கொஞ்சம் பண்ணணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அஞ்சு ரொம்ப பார்த்தா அந்த வேகவதி நதியே இருக்கிற கோர்ஸே ரொம்ப சின்னதாக இருக்குது, அதுவே சாக்கடை தான் போயின்னு இருக்கு. எனவே அது ஒரு தனி விசாரம். அது திருஷ்யத்தே தான் இங்கே கிரியாபதம். திருஷ்யத்தேன்னா காட்சி அளிக்கின்றது, காணப்படுகின்றது. இது பேசிவ்னு சொல்லுவாங்க, பேசிவ் வாய்ஸ், கர்மணி பிரயோகம். பஷ்யத்தினா பார்க்கிறான், திருஷ்யத்தேனா காணப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. கர்மணி பிரயோகம் சொல்வா. கர்த்தரி பிரயோகம்னா ஆக்டிவ் வாய்ஸ், கர்மணி பிரயோகம்னா பேசிவ் வாய்ஸ். இப்போ தோன்றுகின்றது அல்லது காணப்படுகிறது, காட்சியளிக்கின்றதுன்னா எதுன்னு சொன்னால் ஏகம் அப்படிங்கிறது. இந்த ஏகம்ன்றதுக்கு ஒன்றுன்னு சாமான்யமான அர்த்தம் இருந்தாலும் ஏகம்னா ரொம்ப பெரிய விஷயம். அவன் ஒருத்தன் போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் சில சமயங்களில், அப்போனா அந்த ஒருத்தனுக்கு எவ்வளவு ஒரு ஏற்றம் இல்லையா. அந்த ஒன்றுன்னு சொல்கிறதுக்கு அந்த ஏற்றம் அதிகம். அதில் ஏகம் அப்படின்னு சொன்னால் அந்த பகவான் அனைவருக்கும் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த ஒருவன், மாமேக்கம் சரணம் பஜன். அவனே சொல்கிறான், சர்வதர்மான் பரித்தியஜ மாமேக்கம் சரணம் பஜன், என் ஒருவனையே அப்படிங்கிறான். அப்படிப்பட்ட ஒருவன் எங்கிருக்கின்றான் அடுத்த கேள்வி. ஏகம் திருஷ்யத்தை, ஒருவன் காட்சி அளிக்கின்றான் அல்லது காணப்படுகின்றான், ஒன்று காணப்படுகிறது. இன்னும் கேட்டான், ஏன்னா மகஹன்னு சொல்ல போற, மகஸ்ன்னு சொன்னா பெரிய ஜோதி, தேஜோ விசேஷம். அதாவது ஏகம்னு போட்டிருக்காரு இந்த நபும்சகலிங்கத்துல, ஏகா புல்லிங்கத்துல, ஏகா ஸ்ரீலிங்கத்துல, ஏகம் நபும்சகலிங்கத்துல. இப்ப மகஹ திருஷ்யத்தை, ஒரு ஜோதி விசேஷமானது, ஒரு தேஜோ விசேஷமானது. இந்த தேஜஸ் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகுன்னா அடுத்து வரக்கூடிய சில அக்ஷரங்களுக்கு முன்னாடி வரைச்சு தேஜோன்னு ஆகிடும், தேஜோமயம்னு ஆகும். தேஜஸ்மயம் ஆகாது, தேஜோமயா. ஸோ சில சவுண்ட் வரைச்சே அது அந்த ஓன் ஆகிடும். தமோகுணம் ரஜோகுணம் எல்லாம் அதே தான், ரஜஸ் தமஸ் தேஜஸ்லாம் ஒரே கேட்டகரி தான். ஸோ அதுக்காக இந்த தேஜோ விசேஷம்ன்றதுக்காக அதை சொன்னேன். அது பத்தியத்தில் இல்லை, மகா தான் இங்கே இருக்கு. மகான்னு சொன்னால் ஒரு தேஜஸ், ஒரு தேஜோ விசேஷம். எப்படிப்பட்ட மகஸ்னா பரம் மகா, எல்லாவற்றை காட்டிலும் மேம்பட்டதான ஒரு மகஸ். ஸோ மகான்னு பார்த்து புல்லிங்க சப்தம் நம்ம ஏமாந்துருக்கூடாது, ரமிச்சிடக்கூடாது. விசர்க்கம் இருக்கே அகாராந்த புல்லிங்கான்னு சொல்லாமல் ராமகமாக இருக்குன்னு கேட்டால் கிடையாது. மகான்றது நப்பும்புசலிங்க சப்தம், அதனால தான் பரம் மகான்னு. பரம் பரம்லாம் விசேஷம், அப்ஜெக்டிவ். பரக பரா பரம்னு அது அதுக்கெல்லாம் ஒரே பரக்கே மூணு லிங்கம் வரும். அது எதை விசேஷமாக சொல்கிறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி. பராசக்தி, பராசக்தி தேவ தேவத்தை சொல்ல, பராசக்தி சக்தி பரா, அது மாதிரி சக்தி ஸ்ரீலிங்கம். அது மாதிரி பரம் மகா, ஏகம் பரம் மகா திருஷ்யத்தே, ஒரு ஜோதி விசேஷமானது தோன்றுகின்றது. எங்கு அப்படின்னு கேட்டால் வேகவதி மத்தியே ஹஸ்தி சைலேச்ச, வேகவதி என்கிற ஆற்றின் இடையில் நடுவே, மத்தியே சப்தமி பக்தி. இது எங்குன்னு கேள்வி கேட்டால் சம்ஸ்கிருதத்தில் சப்தமி பக்தி தான் பதில். குத்ர, குத்ரன்றதே அதிர்ஷ்டம், அதாவது சப்தமி பக்திக்கு கேள்வி. தத்ர அங்கு சப்தமி பக்தியாக பதில், அது அவியமாக இருந்தால் கூட. ஸோ ஏகம் வேகவதி மத்தியே ஹஸ்தி சைலே, மறுபடியும் ஹஸ்தி சைல ஹஸ்தி சைலே சப்தமி பக்தி. சைலஹ அப்படின்னு சொன்னால் மலை, அந்த மலைக்கு பெயர் ஹஸ்தி சைலஹ, யானை மலை அல்லது ஆனை மலை. ஹஸ்தின்றக்கு ஹஸ்தஹ ஹஸ்தி அஸ்தி அப்படின்னு சொல்லுவாள். அஸ்தி ஹஸ்தி அண்ணா அந்த நியூவன்ஸ் கவனிக்கணும். அ ஹ வேற, அஸ்தி அ அஸ்தின்னு சொன்னால் இருக்கின்றது, ஹஸ்தின்னு சொன்னால் யானை. ஏன் எதற்காக அதுக்கு ஹஸ்தின்னு பேர் இருந்துன்னு சொன்னால் ஹஸ்தகான கை, கையை உடையது. இப்போ நமக்கெல்லாம் கூட கை இருக்குன்னு சொன்னால் நமக்கு கை இருக்கிறது ஆச்சரியம் இல்லை. ஆனால் ஒரு விலங்குக்கு, ஒரு சதுஷ்பா, ஒரு நான்கு கால் இருக்கக்கூடிய ஒரு மிருகத்துக்கு தும்பி கை அப்படின்னு அது ஒரு கை மாதிரி இருக்கிறதுனால அதற்கு ஹஸ்தின்னு பெயர். ஹஸ்தின் அப்படின்னு சப்தம் அது, ஹஸ்தி ஹஸ்தினோ ஹஸ்தினகான்னு போகும். அது இந்த சைலத்தோடு சேர்த்தே ஹஸ்தி, அந்த நகாரம் போயிடும், நகாரம்னா அந்த இன்னு போயிடும். ஸோ ஹஸ்தி ஷைல ஹஸ்தி ஷைல, ஹஸ்தி ஷைலேன்னு சொன்னால் சப்தமி பக்தி, ஹஸ்தி ஷைலகான சப்தத்துடைய சப்தமி பக்தி ராமே மாதிரி. ஸோ ஹஸ்தி ஷைலத்தில் அத்தி கிரியில், கிரினாலும் ஷைலகானாலும் ஒன்று தான். சேனால அண்டுன்னு அர்த்தமாச்சு, அண்டு. ஸோ வேகவத்தியினுடைய நடுவிலும் ஹஸ்தி கிரியிலும், ஹஸ்தி என்கிற அந்த ஆணை மலையிலும் நடுவிலே ஒரு பரம் மகஸ்தானது காட்சியளிக்கின்றது, தோன்றுகின்றது. இப்போ ஜோதி விசேஷம்னு சொன்னால் யாராவது ஏற்படுத்தினாங்கன்னா ஜோதி உண்டாகும். ஏன் ஒரு தேஜஸ்ன்னு சொன்னால் ஏதோ ஏற்படுத்தணும், அடுப்பு மூட்டுறோம் நெருப்பு வருது. அது மாதிரி இந்த இந்த மகஸ்தா யாராவது ஏற்படுத்தினாலான்னு சொன்னால் ஸ்வயம் வியக்தம், ஸ்வயம் வியக்தம் க்ஷேத்திரம்னு சொல்கிறோம். ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா தானே தோன்றியது, யாராலும் படைக்கப்படாததுன்னு அர்த்தம். தானே தோன்றியதாய் பகவான் என்ன சதசித்தம் சொல்றோம், தானே உண்டானவன், அவன் எப்போதும் பிறப்பிலேயே இருந்துட்டுருக்கான். நமக்கு தான் பிறப்புன்றது இந்த கர்மாவசத்தினால உண்டு, அவனுக்கு அவதாரம் எல்லாம் வெறும் ஆவிர் பாவம் தான். அப்ப தானே தோன்றியதாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு அப்ராகிருதமான ஒரு மகஸ், ஒரு தேஜ விசேஷமானது அந்த ஒன்று, அது ஒன்றே ஒன்று தான், அப்படிப்பட்ட மகஸ் ஒன்று தான். அது வேகவதியினுடைய இடையிலும் ஹஸ்தி சைலத்திலும் காட்சியளிக்கின்றது. இப்போ எதற்காக எந்த பாவத்தின்னு சொன்னால் உபாய பல பாவேன, ஒன்று உபாயமாகவும் வேகவதியினிடையில் உபாயமாக இருந்து கொண்டிருக்கிறது, ஹஸ்தி சைலத்தில் பலமாக இருந்து கொண்டிருக்கிறதுன்னு பாவம். அது முறையே உபாயமாகவும் பலனாகவும் அது காணப்படுகின்றது. ஒரே தேஜஸ் என்ன பண்ணுறது, அதுதான் உபாயம், அதுதான் பலம். பகவானை அடைவதற்கு அவனே உபாயம், அடைந்த பிறகு அவனே பலன். அதாவது அவனை அடைவதற்கு அவனுடைய திருவடியை நாம் பற்ற வேண்டும். உபாயமாக திருவடியை பற்றிட்டோம், அங்கீகாரம் பண்ணிட்டான், ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஆட்சிட்டு போகிறான், என்ன பண்ணணும்னா அங்கே போய் மறுபடியும் திருவடியை பற்ற வேண்டும். எதற்காக கைங்கரியம் பண்ணுறதுக்காக. ஆக மொத்தம் உபாயமும் அவன் திருவடியே, பலனும் அவனது திருவடியே. திருவடின்னு சொன்னா பகவான் தான், திருவடி வேறு பகவான் வேறு கிடையாது. ஆக மொத்தம் உபாயமும் பகவான், உபேயம் உபயம்னா பலம், பலமும் பகவானே. ஸோ இப்படி பல விஷயங்களை மகாகவிகளால் தான் ஒரு சின்ன பத்தியத்திலேயே அதெல்லாம் லோடு பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் நாம் இன்னைக்கு தன்யர்களாலும் ஸ்ரீ கவிதார்க்கிக கேசரி அவருடைய வேதாந்தேசிகனுக்கு கவிதார்க்கிக கேசரின்னு பட்டம் எழுதி இருக்கு. அவருடைய ஒரு பத்தியத்தை அடியனும் ஒரு ஏதோ அர்த்தங்களை விஞ்ஞானிக்கிறதுக்கு அடிக்கிற ஒரு பாக்கியம், அதை கேட்பவர்களாகிய உங்களுக்கும் ஒரு பாக்கிய விசேஷமானது இருக்கின்றது. அடுத்து வரக்கூடிய இதில் ரெண்டாவது பத்தியத்தின் அர்த்தத்தை பார்க்கலாம். இது வேகாசேத்து ஸ்தோத்திரத்தினுடைய முதல் பத்தியம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.